మద్గురుభ్యో నమః శ్రీహరయే నమః శ్రీహరయే నమః శ్రీహరయే నమః గోపికా జీవన స్మరణం గోవిందా గోవిందా ప్రజేషావయం తే పరేషాభిసృష్టా నయేన ప్రజా వై సృజామో నిషిద్ధాః స ఏష త్వయా భిన్న వక్షానుషేతే జగన్మంగళం సత్వమూర్తేవతారః వయం విభోతే నటనాట్య గాయక ఏనాత్మసాద్వీర్య బలౌజసా కృతాః స ఏష నీతో భవతా దశామి మాం కిముత్పతస్తః కుశలాయ కల్పతే సభాసు సత్రేషు తవామలం యశో జీత్వా సపర్యాం మహతీం లభామహే యత్తాం వ్యనైషీద్ భృశమేష దుర్జనో దిష్ట్యా హతస్తే భగవన్ యథామయః హరే తవాంగ్రి పంకజం భవాపవర్గమాశ్రితాః యదేష సాధుహృచ్చయః త్వయా సురః సమాపితః వయమనుజర ముఖ్యాః కర్మభిస్తే మనోజ్ఞైః తైహదితి సుతేన ప్రాపితా వాహకత్వం సతు జన పరితాపం తత్కృతం జానతా తే నరహర ఉపనీతః పంజతాం పంచవింశ వయమీష కిన్నరగణాస్తవానుగా దితిజేన విష్టిమన్మునానుకారితాః భవతా హరే సవృజినోవసాదితః నరసింహ నాథ విభవాయ నో భవ. జై బోలో నరసింహమూర్తికి జై. భగవానుడి నరసింహ అవతార వైభవతే పాత్రంతుకో இந்த ஹிரண்யாட்சன் பிரஹ்லாதன் நரசிம்மமூர்த்தி இந்த கதையிலேந்து எதற்காக இதை நம்ம ஸ்ரவணம் பண்ணணும், எதற்காக நம்ம இதை படிக்கணும், மனனம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா, எல்லாருக்கும் சுகம் சாந்தி இது மட்டும்தான் வேணும், ஆசை. எல்லாரும் எங்க சுகம் எங்க சுகம், கர்த்தால எழுந்ததுல இருந்தும் ஏதாவது விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், எதற்கு இதெல்லாம் பண்றோம், சுகம் கிடைக்கும் கிடைக்கும், இதுல சுகம் கிடைக்குமா? ஆனா கிடைக்கிறது இல்லை, அதனால வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறோம். இப்படி ஒவ்வொன்றும் எடுத்தெடுத்து எடுத்து பார்த்து பார்த்து பண்ணி பண்ணி பண்ணி சுகம் அப்படிங்கறது கிடைக்கிறது இல்லை, அதனாலேயே சாந்தியும் கிடைக்கிறது இல்லை, திருப்தி கிடைக்கிறது இல்லை. அப்ப அதற்கு எது என்ன வேணும், அவசியம் என்ன அப்படின்னா, விவேகம் வேணும். சுகம் அடையணும்னா இது பண்ணினாதான் சுகம் கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். துக்காலயம் அசாஸ்வதம் அப்படிங்கிற அந்த விவேகம் வேணும். ஆனா அதுல இருந்து எப்படி துக்கம் நம்மளுடைய மனசுல ஒட்டாம வச்சுக்கிறது அப்படிங்கிற ஞானம் வேணும், அப்பதான் சுகம் கிடைக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், அவிவேகத்தை மாற்றி வைக்கணும். இப்போ ஒரு அழுக்கான வெள்ளம் கிளாஸ்ல இருக்கு, ஒரு கிளாஸ்ல எடுத்திருக்கும், அந்த அழுக்கு வெள்ளத்தை கொட்டி களையாம எப்படி சுத்த ஜலம் ஆக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த அந்த அழுக்கு ஜலம் இருக்கக்கூடிய கிளாஸ்ல சுத்தமான ஜலத்தை விட விட விட விட விட அழுக்கெல்லாம் வெளியில வந்து பாக்கி இருக்கிறது சுத்தம் மட்டும்தான் அங்க பாக்கி இருக்கும். அப்படி சுத்த ஜலம் ஆக்குறோம்லவா, அதே மாதிரிதான் நம்மளுடைய மனசுல அவிவேகம் அப்படிங்கறது நிறைய இருக்கு. அதுக்கு என்ன பண்றது, விவேகமான அந்த ஞானத்தை உள்ள போட்டு முள்ள முள்ள முள்ள போட்டு போட்டு போட்டு போட்டு சுத்தமா மனச வெண்ணையாட்டமா வச்சுக்கணும். இதுதான் ஒரே ஒரு வழி, அதுக்குதான் பகவன் நாம சங்கீர்த்தனம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப கோபத்தை மாத்தி வைக்கணும் அப்படின்னு கோபம் படாது, தப்பு. நல்லதுக்கு மட்டும்தான் கோபம் வரப்படும், எல்லாத்துக்கும் எடுத்தா பிடிச்சா கோபம் வரப்படாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் நாளையிலேருந்து கோபமே படமாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தால் கூட விகாரத்துக்கு அடிமைப்பட்டு நம்ம மனசு கோபப்பட்டுடும். அப்ப கோபத்தை மாத்தி வைக்கணும் வைக்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்காம பகவான் மேல சத்தையை போட்டோம்னா தானாவே கோபம் விலகிக்கும். அதுதான் சுலபமான வழி. அப்போ ஹிரண்யகசிபு அப்படிங்கிறது என்னது? அவிவேகத்தை பிரதிபாதிக்கிறது. அதே அசுர குலத்திலேயே வந்த பிரஹ்லாதன், அந்த பிரஹ்லாதன் அவர் வந்து என்ன குறிக்கிறார் அப்படின்னா விவேகத்தை குறிக்கிறார், விவேகத்தை ஊட்டி கொடுக்கிறார். அந்த அப்பேற்பட்ட அந்த பிரஹ்லாதன் பக்தோத்தமன், அந்த அசுர குழந்தைகளுக்கெல்லாம் குருகுலத்துல படிச்சுட்டு இருக்கிறா, குரு வந்து சலுகை பண்றதுக்கு எதுக்கோ போயிருந்தா, மாறி நிக்கிற சமயத்துல நாராயணனுடைய வைபவத்தை, எது பகவான், யார் பகவான், அவரை எப்படி அடையறது, எதற்காக நம்ம பிறந்திருக்கோம், எப்போலேருந்து நம்ம பக்தி பண்ணணும் அப்படிங்கிற பல கேள்விகள் நம்மளுடைய மனசுல போட்டு அலட்டின் இருக்கக்கூடிய சாதாரணமான கேள்விகளுக்கு அந்த குழந்தையான பிரஹ்லாதர் அத்தியுதமாக சொல்லிக் கொடுக்கிற அந்த குழந்தைகளுக்கு அது இன்னைக்கு அனுபவிக்கலாம். முதல்லயே பாகவத தர்மத்தை உபதேசம் பண்றார் பிரஹ்லாதர். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜன்ம ததப்யத்ருவமர்த்ததம். இந்த புத்தி உள்ளவர் பிராஜ்ஞஹா, நன்கு புத்தி இருக்கிறவா இந்த உலகத்துல எப்போ பாகவத தர்மத்தை பண்ண தொடங்குவா அப்படின்னா, கௌமாரே சின்ன குழந்தை வயசுலேந்தே பகவத் பக்தி பரமான நிஷ்காம கர்மங்களை பண்ணணும் ஆச்சரேத்து அப்படின்னு எடுக்கிறார். சின்ன குழந்தையிலேருந்தே பக்தி பண்ணணும், ஏன் அப்படிங்கறதுக்கு கேக்குறா. சொல்றார், மானுஷம் ஜென்ம துர்லபம் ததவி அத்ருவம் அர்த்ததம். இந்த மனிதர் யோனியில வந்து இந்த ஜென்மா கிடைக்கிறதே துர்லபம். ஒரு மானுட வேஷம் கிடைக்கிறது அப்படின்னாலே துர்லபம். அது கிடைச்சாலும் அத்ருவம் அப்படிங்கிறார். அத்ருவம்னா சாஸ்வதம் அல்லாத்தது. கிடைச்சாலும் அது எப்பவுமே மனிதருடைய ஜென்மம் எடுத்துட்டே இருப்போம், இல்ல மனித ஜென்மா பூர்த்தியாகும் அப்படிங்கிற சாஸ்வதம் எதுவுமே இல்லை. இதுதான் அர்த்ததம், இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றார். இதுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றார் என்னன்னு பார்க்கலாம். யதாஹி புருஷஸ்யேஹ விஷ்ணோபாதோபசர்ப்பணம் யதேஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மீஸ்வர சுஹ்ருத். இந்த உலகத்துல மனுஷ ஜென்மம் கிடைச்சவாளுக்கு விஷ்ணோவோ பாதோபசர்ப்பணம், அந்த மனுஷ ஜென்மாவை விஷ்ணு பகவானுடைய பாதங்கள்ல சமர்ப்பணம் பண்ணினாதான் அதுக்குண்டான பூர்ணத்துவம் கிடைக்கும். மனுஷ ஜென்மா எடுத்த பலன் என்ன? அந்த பகவான்ல போய் லயிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த பகவான் தான் சகல சராச்சரங்களுக்கும் பிரியகரனும் ஆத்மாவும் ஈஸ்வரனும் சுஹ்ருத்து ஹிதைஷியம் ஆகக்கூடியவர். அப்ப அப்பேற்பட்ட எங்கேந்து வந்தோமோ அங்க போய் லயம் அடைஞ்சாதானே நம்மளுடைய இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சைக்கிள் நிற்கும். அப்புறம் என்ன சொல்றார், பிராபஞ்சிகமான இந்த சுகானுபூதிகள்ல ரொம்ப முயற்சி அவசியம் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா சரீர சம்பந்தமான இந்த பிராபஞ்சிக துக்கம் சுகம் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். இதெல்லாம் என்னத்தினால, தெய்வாது, இதெல்லாம் பிராரப்த கர்மத்தினால நடக்கிறதாக்கும். அதை ரொம்ப கண்டு இருந்தோம்னா துக்கம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிற்கும். அதனால மனிதனுடைய ஆயுஷ்காலம் அப்படிங்கறது கொஞ்சம்தான். அது எப்படி போறது அப்படின்னு சொல்றார், பும்சோ வருஷம் ஹியாயுஹு தத் தர்மம் சாஜிதாத்மனஹ நிஷ்பலம் யதசௌ ராத்ரியாம் சேதேந்தம் பிராபிதஸ்தமஹா. மனிதனுடைய பரமாயசு வருஷம் 100 வருஷம்னு போடுறா. அது பிரஹ்லாதன் அந்த சமயத்துல சொல்லியிருக்கார். இப்போ பெரும்பாலும் 70 வயசு அவ்வளவுதான் நம்மளுக்கு ஒரு பரமாயசுன்னு எடுத்துக்கலாம். சரி, அவர் பிரஹ்லாதன் சொன்ன மாதிரியே எடுக்கிறோமே, 100 வயசுன்னு போட்டுக்கோங்க. அதுல நேர் பகுதி தத் அர்த்தம் எப்படி போறது, நம்ம கண்ட்ரோல் இல்லாமலே போயிடுறது. மனச வந்து அஜிதாம் அஜிதாத்மனா, மனச கண்ட்ரோல் இல்லாம அப்படியே போயிடுறது, ரொம்ப நிஷ்பலமா போயிடுறது. அது மட்டுமல்ல, பாக்கி எங்கன்னா தூங்கியே போயிடுறது. முக்தஸ்ய பால்யே கௌமாரே, இப்படி 100 வருஷம் அப்படி போச்சா. அதுக்கப்புறம் பாலிய குழந்தையெல்லாம் என்ன, சின்ன குழந்தையா இருக்கிறத புத்தி உரைக்காம இருக்கும்லவா, அப்ப புத்தி உரைக்காம யார் என்ன சொல்றாலோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது. அவர் 5 வயசு 4 வயசு குழந்தையெல்லாம் தன் இஷ்டத்தோட நடக்கிறது இல்லைங்களவா, அம்மா சாப்பிட்டு சொன்னா சாப்பிடும், விளையாடு சொன்னா விளையாடுறது. அந்த மாதிரி யாரு அவ கூட அந்த குழந்தை கூட இருக்க கூடின ஆரெல்லாம் என்ன சொல்றோ அது மாதிரி நடந்துக்குமே, புத்தி உரைக்கலை அப்படிங்கறதுனால அப்படி பால்யம் அப்படி ஓடி போயிடும். சரி, கௌமாரம் வந்துடுத்து அப்படின்னா கிரீடதஹா, விளையாட்டிலேயே புத்தி இருக்கும், எதுவும் வேண்டாம் விளையாடணும் விளையாடணும் விளையாடணும், படி குழந்தே எனக்கு விளையாடணும் அம்மா அப்படின்னு குழந்தைய சொல்லி ஓடி போயிடும் விளையாடுறதுக்கு. அப்போ கிரீடதஹா, கிரீடா தத்பரஹ, விளையாட்டிலேயே ஆசை இருக்குமாம் கௌமார கௌமார வயசுல. இப்படி எவ்வளவு வருஷம் ஓடினுமாம், 20 வருஷம் போயிடும். அச்சா 100ல இருந்து 20 கழிச்சுடுங்கோ, பாக்கி 80 தான் பாக்கி, 20 வயசு இப்படியே ஓடிடும். அதுக்கப்புறம் வயசு ஆவறது ஜரையா கிரஸ்த தேகசிய, வயசாயிடும். அதுக்குள்ளே கொஞ்சம் வேலையை பார்த்து எல்லாம் பண்ணி செட்டில் ஆவறதுக்குள்ள வயசாயிடும், ரிட்டையர்மெண்ட் அந்த ஏஜ் வந்துடும். வயசானா என்ன ஆயிடுறது, சரீரம் தளர்ந்துடும், மனசு அப்பவும் கண்ணாட்டமா இருக்கும். ஆனாலும் பிரயோஜனம் இல்லையே, சரீரம் ஒத்துழைச்சாதானே பல விஷயங்கள் பண்ண முடியும். சரீரம் உடஞ்சு போய் எதுவுமே பண்ண முடியாம விம்சதிஹி ஆதி, அப்படி ஒரு 20 வருஷம் போயிடும். இப்படி துராபூரேன காமேன மோகேன ச பலியசா, துக்கங்கள் சுழன்று இருக்கக்கூடிய காமத்திலையும் மோகத்திலையும் ஆசையிலையும் கிரகேஷு சக்தசி, ஆத்த விஷயங்கள் கிரக விருத்திகள்ல ஆசைப்பட்டு இப்படி பாக்கி இருக்கிற நாட்களும் போயிடும். இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு ஆத்த விஷயங்களையே பார்த்து இந்த உலக விஷயங்கள்லயே முங்கி முங்கி முங்கி முங்கி அப்படி வயசு ஆயிடும். மொத்தத்துல என்னைக்குதான் நம்ம ஆத்மாவை மோச்சனம் கொடுக்க போறோம்னு கேக்குறார் பிரஹ்லாதர். ஆத்மனம் ஆத்மானம் விமோச்சித்தும் உற்சாகத்தே, இந்த இந்திரியங்கள் கடங்கி குடும்ப காரியங்கள்ல பாத்துண்டு ஸ்னேக பாஷத்திலேயே பந்தனம் பண்ணப்பட்டு பண்ணப்பட்டு பண்ணப்பட்டு என்னைக்குதான் இந்த 100 ஆயுஸ்ல எந்த நாளைக்கு நம்ம இந்த ஆத்மாவை இந்த சரீரத்துல இருந்து முக்தி கொடுக்க போறோம். கோன்வர்த்த திருஷ்ணாம் விசிரஜேத, என்னைக்குதான் அர்த்த திருஷ்ணாம் கஹானு விசிறிஜேது, அர்த்தத்தில் அர்த்தம்னா இங்க பல விஷயங்கள் அர்த்தம் எடுக்கலாம், மீனிங் எடுக்கலாம். என்னது, முதல்ல இங்க தனம் பணத்துல தஸ்கரஹா பிசினஸ் பண்றவர், சேவகஹா மிலிட்ரி வணிக பிசினஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்று விஷயங்கள் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி இதெல்லாம் எதுக்கு பண்றோம், ஜீவனத்துக்கு தானே. ஜீவனம் பண்ணி அன்னைக்கு ஜீவனம் பண்ணி திருப்தி ஆகி என்னைக்குதான் இந்த ஜீவனத்திலேருந்து கரையேற போறோம், என்னைக்கு அந்த ஆசையை விட போறோம். அதுக்கப்புறம் வேற என்ன, ஸ்னேக பந்தம் இல்லவா, அம்மா அப்பா குழந்தை கணவர் மனைவி, இந்த மாதிரி அவளுடைய வார்த்தையை கேட்டு அவளுக்காக லாஸ்ட்ல குழந்தையும் வந்திருக்கும், சிசுனாம் சங்கம், குழந்தையோடைய அந்த மழலை பேச்சு, அது நடந்துக்கிற விதம், அந்த குழந்தைய பெருசாக்குறது, அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த பந்தத்தை எப்பதான் அறுக்க போறோம், எப்படிதான் விடுவோம் நம்ம, தியஜேத கதம், எப்படி விடுவோம் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்கிறார். அப்புறம் குடும்ப போஷாய வியன்னிஜாயுஹு ந புத்திய தேர்த்தம் விகதம் பிரமத்தஹ, குடும்பத்தை நன்னா செழிக்கணும் குடும்பம் செழிக்கணும் அப்படின்னு செலவழிக்க கூடிய இந்த ஆயுசு இப்படி வாழறதுனால அவளுக்கு கிடைக்காம போன புருஷார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை. யாரு பிரமத்தஹான புத்தியதே, போதம் இல்லாதவா தெரிஞ்சுக்கிறது இல்லை, போதம் இருந்தா தெரிஞ்சுப்பாளே இல்லவா. சொந்தம் குடும்பத்தை மட்டுமே பார்த்துண்டு அதிலே ரமிச்சுண்டு இருக்கிறதுனால விஷய வைராக்கியம் வரதில்லை, அதுக்கு மனசே போறதில்லை. வித்தேஷு நித்யாபி நிவிஷ்ட சேதா, தனதான்யாதி வஸ்துக்கள்லயே ஆசைய வச்சுண்டு அப்படியே மரணமும் அடையறா. மரணத்துக்கு அப்புறம் பிரேத்திய சதோஷம், மரணத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய பிராரப்தத்தினுடைய பலனாக இன்னொரு ஜென்மா எடுக்கிறா, அப்படியே போயின் இருக்கு. அப்போ சுருக்கத்துல என்ன சொல்றார், கௌமாரானந்தர காலத்துல சின்ன குழந்தையிலேந்தே பகவானுடைய சிந்தனை பக்தியை ஊட்டி விட்டாதான் இதெல்லாம் பண்ணினாலும், பிரகலாதன் எங்கேயுமே சொல்லலை நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணப்படாது அப்படின்னு எல்லாம் சொல்லல, எது பண்ணினாலுமே விளையாடுறதா இருந்தா சரி, குடும்பத்தை போற்றுறதா இருந்தா சரி, அப்படி வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் பண்றதா இருந்தாலும் மனசும் சித்தம், சித்தம் அப்படிங்கறது எங்க இருக்கணும், அந்த பெருமாள்கிட்ட பகவான்கிட்ட இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றார். அது கிடைக்கணும்னா, அதுக்கு மனசு போகணும்னா, சின்னத்திலேயே இந்த தோஷங்கள் எல்லாம் நம்மளுடைய மனசுக்கு எட்டுறதுக்கு முன்னாடியே பக்தியை ஊட்டி விட்டாதான் எது வந்தாலும் மனசு அசங்காம ஆள்மரமாட்டமா நிற்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவ போதனை அந்த அசுர குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கற. அதனால அதஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயாம் குருத சௌஹிருதம், தயாம் குருத தயை வனமாம் எல்லார்ட்டே. என் தயை இப்போ ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை மாத்து, இது கெட்ட நல்லதில்லை இந்த சுபாவம், இது நீ மாத்து மாத்துன்னு இன்னொரு ஆள் சொல்லி ஒருத்தர் யாருமே மாறமாட்டான், அவளுக்கு தோணினாதான் மாறுவா, மத்த வாழ்க்கை அதை பண்ணாது இதை பண்ணாது அப்படின்னு சொன்னா நிச்சயமா யாரும் இன்னொரு ஆள் சொல்லி, ஏன்னா நம்ம மனசுக்கு நம்மளுடைய சிந்தனை தான் முக்கியம் மத்தவா சொல்றத விட, அவளுக்கு தோணினாதான் மாறுவா, நீ பக்தி பண்ணு டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணு அப்படின்னு சொன்னா அவ பண்ணுவாளா இருக்கும். ஆனா ஆத்மார்த்தமா அது ஆத்மாவுக்கு உணவாக போகுமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். அவளுக்கா தோணணும், அது தோணறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும், அதுதான் தயை, கருணை காட்டணும். நல்லது ஏதோ ஹிதோபதேசம் பண்ணலாம், அது பண்ண பண்ண பண்ண பண்ண அவளுக்கா தோணி நிச்சயமா பண்ணுவா. அப்படி எல்லார்ட்டையும் தயை காட்டிண்டு சுகிருத்து காட்டிண்டு ஸ்ரீமன் நாராயணன்லேயே அதோக்ஷஜா துஷ்யதி, அதோக்ஷஜன்லேயே சந்தோஷமா இருங்கோ அப்படின்னு அந்த அசுர குழந்தைகள்கிட்ட சொல்ல. மேலும் பகவத் பிரசாதம் கிடைச்சா அது கிடைக்கக்கூட அனுபூதி என்னது அப்படின்னு சொல்றார். துஷ்டேச்ச தத்ர கிம லவ்யம் அனந்த ஆத்யே, அந்த பகவான் பிரசன்னமாயிட்டார் நம்ம இப்படி எல்லார்ட்டையும் சுகிருத்பாவத்திலையும் தயை பாவத்திலையும் கருணாபாவத்திலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், பகவான்ல மனசு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா பகவான் சந்தோஷப்படுவாருடா குழந்தைகளா. அவ பகவான் சந்தோஷம் ஆயிட்டார்னா அலப்யம் கிம், என்னதான் கிடைக்காது, எல்லாமே கிடைக்குமே, என்னதான் கிடைக்காது, குணங்களுடைய ராஜாவான அந்த பகவான், அந்த பகவானை அடையறதுக்கு உபகயா உபகாயதாம் பகவானுடைய குணநாம சங்கீர்த்தனம் பண்றது, அந்த குணத்தை பத்தி நினைச்சு பாக்கிறத விட வேற என்ன வேண்டி இருக்கு, அந்த பகவான் நாமாவ சொல்லறதே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது பாத்தீங்களா. கொஞ்ச நேரம் உபன்யாசம் நம்ம சிரவணம் பண்றோம், அதுலயே நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் சாந்தி அடையறது, பகவானை பத்தி நினைக்கிறோம் கொஞ்சம் சாந்தி அடையறது, அதாவது ப்ராசஸே சந்தோஷம் கொடுக்கறது. டெஸ்டினேஷனை பத்தி கேட்கணுமா, அது கேள்வியே கிடையாதே. நிச்சயமா ஆனந்தமா இருக்கும், பரமானந்தமா இருக்கும்ங்கிறது கேரண்டீட் அல்லவா. இப்ப ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிடிக்கிறதே இல்லை, கஷ்டத்தை தரது மனசுக்கும் சாந்தியை தரது இல்லை அப்படின்னா பண்ணண்டா அப்படின்னு சொல்லலாம். இது தொடங்கறதே அமிர்தம் அல்லவா, ராம ராம ராம ராம நாராயண நாராயணா அப்படின்னு சொல்றதே அந்த ஏதோ ஒரு நம்மள அறியாம ஒரு சந்தோஷம் நிம்மதி நம்ம மனசுக்குள்ள வருது. அதனாலதானே இன்னை பரியந்தம் எல்லாரும் ஜபம் பண்றா, சுலபம் வர கஷ்டம் கூட கிடையாது. ஒரு இடத்துல கை காலு கட்டி போட்டு தபஸ் பண்ணி தியானம் பண்ணி பகவான் அடையணும் அப்படின்னு எல்லாம் சொல்லலை, என்ன வேணும்னா நீங்க பண்ணுங்க, சௌக்கியமா பகவானே அவ்வளோ சுலபமா வர்றார் நம்மளுக்கு, என்ன வேணும்னா பண்ணுங்க, ஆனா பகவான் நாம சொல்லுங்க, பகவான் மனசை மட்டும் பகவான் வச்சுக்கோங்க, சரீரத்தால என்ன வேணும்னா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்பேற்பட்ட சுலபமான மார்க்கம் பக்தி மார்க்கம் அல்லாமல் வேற என்னதா இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிரகலாதர் அடிச்சு சொல்றார். மட்டுமல்ல ஸ்வாத்மார்ப்பணம் ஸ்வசுஹ்ருதா பரமஸ்ய பும்ஸா, தன்னை தானாவே அந்த ஆத்மாவாகவே பரிபூர்ணமாக ஆத்மசமர்ப்பணம் பண்றதாலதான் பிரயோஜனம் உள்ளது, வேற எதுவும் பிரயோஜனம் கிடையாது என்று சொல்ற. அப்போ இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு அந்த குழந்தைகளையும் யோசிச்சுப்பாரு. இதெல்லாம் இந்த குழந்தை இப்படி நம்ம நம்ம கூட தானே விளையாடிட்டு இருந்த பையன், சின்ன வயசு பையன், 7 வயசு என்னவோ தானே ஆயிருக்கு. இந்த குழந்தை எப்படிடா இந்த மாதிரி பேசி பேசுறா அப்படின்னு அவளுக்கு மனசுல வர்றது. அப்போ பிரகலாதன் சொல்றார், எனக்கு இதெல்லாம் குரு சம்பிரதாயத்துல தெரிஞ்ச ஞானம், நானா சொல்றது கிடையாது, என்னுடைய குரு சொல்லி தந்தது. சாரு குரு, நாராயணோ நரசகா கில நாரதாய, எனக்கு நாரதர் சொல்லி தந்தார் இத்தனையும் ஞானத்தை, இத்தனை அறிவையும் என்னுடைய குரு நாரதர் சொல்லி தந்தது. பரிசுத்தமான பகவத் பக்தி தான்ப்பா இந்த உலகத்துல உலகத்திலிருந்து கரையேற்றத்துக்குண்டான ஒரே ஒரு வழி. அந்த பகவானை பார்க்கணும், தர்மம் தேவ தரிசனாத். ஸ்ரீ நாரதருக்கு பகவான் கூடயே இருக்கக்கூடிய நாராயணன் கூடயே இருக்கக்கூடிய நரசகா ஆக இருக்கக்கூடிய பகவத் தரிசனம் கிடைச்ச ஸ்ரீ நாரதர் தான், நாரதர் சொல்லி நான் முன்னாடி கேட்டிருக்கேன் அப்படின்னா. இப்படி சொன்னதும் அந்த தைத்திய புத்திரர்கள்லாம் கேள்வி கேட்டுட்டா, டவுட் வந்துடுது. ஏப்பா பிரகலாதா, எங்களுக்கும் இந்த ரெண்டு குரு புத்திரர்கள் தான் சொல்லித்தரா, வேற எந்த குருவும் எனக்கு தெரியாது, நாரதர் என்னும் எல்லாம் சொல்றையே, நீ அம்மை கூட தானே இருந்தாய், அதுக்கப்புறம் இங்க குருகுலத்துல தான் வந்து இங்க எல்லாம் யாரும் இவாளெல்லாம் மீறி உள்ள வந்து உனக்கு உபதேசம் பண்றதுக்கெல்லாம் யாருக்கும் சக்தியும் இல்லை தெம்பும் இல்லை, நீ அம்மை கூட சின்னத்துல அம்மை கூட தான் இருந்தாய், இதுக்கு நடுவுல எப்போ இந்த நாரதர் வந்து உனக்கு எப்போ உபதேசம் பண்ற, பொய் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்காக பிரகலாதன் சொல்றார். உங்களுக்கு எல்லாம் தெரியும்லவா, என்னுடைய அப்பா வந்து மந்திர பர்வதத்துக்கு தபஸ் பண்ண போனார் அப்படின்னு தெரியும்லவா, அங்க வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அவளுக்கு பிரதிபரம் யுத்தோத்யமம் சக்ருஹு பிரதிகரிச்சுண்டு அத்தியுக்ரமான யுத்தம் ஒரு சமயம் நேர்ந்தது. அந்த சமயம் இப்படி தபஸ் பண்ண போயிருக்கானே, இப்படி ஒரு பாபத்தால இந்த ஹிரண்யகசிபு இப்படி எல்லாம் அட்டூழியம் பண்றாரே அப்படின்னு பார்த்தார் தேவேந்திரன். இது வந்து இப்படி பெரிய ஒரு டெரரிஸ்ட்னா, இதோட குழந்தை குஞ்சு என்னது வயத்துல வளர்ந்துட்டு இருக்கு, சின்ன குட்டி டெரரிஸ்ட் வளர்ந்துட்டு இருக்கு, அது பெருசாயி இதுவே சமாளிக்க முடியறதில்லை, இன்னொரு குழந்தையும் கூட சமாளிக்கிறதுக்கு முடியாது இந்த தேவர்களுக்கு அப்படின்னு நேரா போய் என்னுடைய அம்மால இருக்கக்கூடிய அந்த கரு என்னை வந்து வதம் பண்ண பார்த்தார். அம்மாவை தூக்கிட்டு போயிட்டார் இந்திரதேவன், உள்ள இருக்கக்கூடிய குழந்தைய கொல்ல பார்த்தார். அந்த சமயம் அங்க நாரதர் வந்தார். நாரதர் தான் முஞ்ச முஞ்ச விடு விடு தேவராஜா விடு அப்படின்னு சொல்லி என்னோட அம்மாவை காப்பாத்தினா. அப்ப சொல்றார் தேவேந்திரன் சொல்றார், அஸ்யோஸ்யா ஜடரே வீரியம் அவிசஹ்யம் சுரத்விஷா, இந்த வயத்துல இருக்கக்கூடிய சுரத்விஷன் ஹிரண்யகசிபுவுடைய வித்தான அந்த குழந்தை பிறந்தா இந்த உலகமே இல்லாம ஆயிடும், அதனாலதான் நான் அவரை இல்லாம பண்ண போறேன், நான் வேற இதுல ஸ்பெஷலிஸ்டாக்க நீங்க கவலைப்படாதீங்கோ அப்படின்னு தேவேந்திரன் சொல்ல, நாரதர் சொல்றா, இல்லைப்பா இந்த குழந்தை அயம் நிஷ்கில்பிஷ சாட்சாத் மகாபாகவதோ மகான் த்வயான பிராப்ஸ்யதே சம்ஸ்தாம் அனந்தானுச்சரோபலி நிஷ்கில்பிஷா நிஷ்பாபன் பரம பகவத் பக்தன் ஸ்ரீ நாராயணனுடைய பிரித்யன், அப்பேற்பட்ட இந்த குழந்தை மரணத்தை அடையப்படாதுப்பா, இந்த குழந்தையால உனக்கு எந்த கஷ்டமும் வராது, யாருக்கும் எந்த கஷ்டம் வராது, பரோபகாரார்த்தி அப்படின்னு நாரதர் சொல்றத சரி ஓகே அப்படின்னு அந்த அம்மாவையும் கூட்டிந்து நாரதர் வந்து ஆசிரமத்துல வாழ வச்சார். ஏன்னா அங்க யுத்தம் நடக்கிறது இல்லவா அதனால. அப்ப என்னோட அம்மாவும் நாரத மகர்ஷிக்கு வேண்ட கைங்கரியம் எல்லாம் பண்ணின்னு இருந்தா, அவரும் சொன்னார், வத்சா வச்சே தே பத்தியூ ஆகமஹா யாவது இகை உஷ்யதாம், உன்னுடைய பர்த்தா திருப்பி வரம் வரைக்கும் வரை வரைக்கும் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த கருணை மேல அந்த ரிஷிக்கும் உபச்சாரம் பண்ணின்னு இருந்தா. அந்த சமயம் நாரதருக்கு கருணையினால ரிஷிஹி காருணிகஸ்தஸ்யா ப்ராதாதுத்பயமீஸ்வரஹ தர்மஸ்ய தத்துவம் ஞானம் ச மாமபி உத்திஷ்ய நிர்மலம் தீனதயாளுவான அந்த ரிஷிவரியன் நாரத முனிவர் என்னுடைய அம்மாவுடைய துக்கத்தை போக்குறதுக்காக தர்ம தத்துவத்தை, தர்ம பகவத் தர்மத்தை, அதி ரகசியமான அந்த ஆத்ம ஞானத்தையும், பகவத் தர்மமும் ஆத்ம ஞானம் ரெண்டு விஷயம், இதுக்கு பரா அபரா வித்யைன்னு சொல்லுவா. இந்த ரெண்டு வித்தியையையும் என்னோட அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினா. ஆனா என்னோட அம்மா ஸ்திரீ சகஜமான சஞ்சலத்துவத்தினால மறந்து போயிட்டா எல்லாத்தையும், வயசு ஆவறதே அதனால எல்லாம் மறந்து போயிட்டா, மனசுல ஏத்துக்கலை. ஆனா ஸ்ரீ நாரதர் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் நான் அம்மாவுடைய உள்ளேந்து கேட்டுண்டேன், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்தது, எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. அதுனாபி ஸ்மிருதினா அஜகது, என்னோட மைண்ட்லேருந்து மறந்து போயிட்டல, எனக்கு இப்பவும் அவருடைய ஒவ்வொரு உபதேசமும் என்னுடைய ஞாபகத்துல இருக்கு. என்னுடைய வார்த்தைகள் எல்லாமே குரு கிருப்பையா, அந்த குருவோடைய கிருப்பையினாலதான் வரது, பகவத் பக்தியும் அந்த குருவோடைய கிருப்பை தான் என்று சொல்லி மேலும் உபதேசத்தை கண்டினியூ பண்றார். என்ன சொல்றார், ஆறு விதமான விஷயங்கள் இந்த சரீரத்தை பாதிக்கும். என்னது, ஜாயதே அஸ்தி, ஜாயத்தேனா உத்பவிக்கிறது, அஸ்தினா நிலை கொள்ளறது, வர்த்ததே வளர்றோம், அதுக்கப்புறம் விபரிணமத்தே அப்படின்னா பரிணாமம், ரூபபேதம் உண்டாகிறது, அபக்ஷீயத்தே அதுக்கப்புறம் க்ஷயிக்கிறோம் இல்லவா, வயசாவது க்ஷயிக்கிறோம், லாஸ்ட்ல என்ன வருது, நஷ்யதி அழிஞ்சு போறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சரீரத்துக்கு உண்டு, ஆனா ஆத்மாவுக்கு இது எந்த குணமும் இல்லை, இந்த ஆறு குணமும் ஆத்மாவுக்கு இல்லை, ஏன்னா எப்பவும் இருக்க கூடினது சாஸ்வதமானது ஆத்மா. அப்போ இந்த சரீரத்துல ஆத்மா வந்து நாசம் இல்லாததும் அபக்ஷ இல்லாததும் நிர்குணம், சரீரத்துக்கு ஒட்டாத்தது, சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை சரீரத்திலேந்து நம்ம எடுத்து பத்திரமா பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணணும். அது எப்படி முடியும், சரீரத்துக்குள்ளதானே ஆத்மா பகவான் இருக்க, எப்படி அந்த ஆத்மாவை எடுக்க முடியும் சரீரத்திலேந்து? அதுக்கு உதாரணம் அத்யுதமா சொல்றார், ஸ்வர்ணம் யதா கிராவசு ஹேமகாரஹ க்ஷேத்ரேஷு யோகைஸ் ததபிஜ்ஞாப்னுயாத் க்ஷேத்ரேஷு தேஹேஷு ததாத்மயோகைஹ அத்யாத்மவித் ப்ரஹ்மகதிம் லபேத. யதா க்ஷேத்ரேஷு, எப்படி ஸ்வர்ண கனியிலேந்து அந்த கல்லேந்து ஸ்வர்ணத்தை அழகா ஸ்வர்ணம் வேர்த்திரிக்க தெரிஞ்ச கூடினா, ஹேமகாரஹா ஸ்வர்ணம் பண்ணக்கூடியவன் வந்து அழகா எடுப்பானே ஸ்வர்ணத்தை, அந்த கல்லிலேந்து ஸ்வர்ணத்தை அழகா செப்பரேட் பண்ணி எடுப்பார்லவா, அது மாதிரி சுத்தி பண்ற மாதிரி நம்ம சரீரத்திலேந்து ஆத்மாவை எப்படி ஆத்ம ஞானம் உள்ளவர்கள் அத்யாத்மவித்து ஆத்மயோகைஹி, ஆத்ம ஞானம் உள்ளவர்கள் ஆத்மோபலப்திக்கான உண்டான சாதனங்களை வைத்து பிரம்மகதிம் லபேதா, பிரம்மகதி அடையிறார், அந்த ஆத்மாவை எடுத்து அந்த பிரம்மகதியை தெரிஞ்சுக்கிறார், அப்படி பண்ணணும். மேலும் ஆத்ம ஞானத்துக்குண்டான ஆத்மோபலப்தி விருத்தி என்னெல்லாம், என்னெல்லாம் வழி அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்கு, என்னெல்லாம் வழி என்று பல உபதேசங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதெல்லாம் கேட்டு முடிக்கிறார், ஏதாவானேவலோகேஸ்மின் பும்சஸ்வார்த்த பரஸ்மிருதஹ ஏகாந்த பக்திர் கோவிந்தே யத் சர்வத்ர ததீக்ஷணம். பல உபதேசங்கள் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு முடிக்கிறது எப்படின்னா, கோவிந்தே ஏகாந்த பக்திஹி, இதுக்கெல்லாம் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், பகவானை தெரிஞ்சுக்கணும், நம்ம சமர்ப்பணம் பண்ணணும், நம்ம பிறந்த பிறவிக்கு அர்த்தம் உண்டாகணும், பரிபூர்ணத்துவம் கிடைக்கணும், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சம்சார சக்கரத்துல இனிமே உழன்றின் இருக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பந்தத்திலேந்து மோட்சம் அடையறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி வாழணும், எப்படி சுகத்தை அடையணும், எப்படி சாந்தியை அடையணும், இத்தனை கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான்ப்பா, என்னது, கோவிந்தே ஏகாந்த பக்தி, அந்த பகவான்கிட்ட கோவிந்தன்ட்ட நம்மளையெல்லாம் உத்தாரம் பண்ணக்கூடிய, உத்தாரணம் பண்ணக்கூடிய அந்த பகவான்கிட்ட பக்தியை வை, ஏகாந்தமான பக்தியை வை, இது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஜீவனுடைய சர்வ பிரதானமான சுவோத்தேசமா, சுவார்த்தா சுவார்த்தமாக ஆட்டமா கடக்கர தெரியப்படுறது, ஸ்மிருதா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படின்னு பண்ணினாயாகில் பகவானை ததீக்ஷணம், அந்த பகவானையே தெரிஞ்சுக்கும்படியாக நடக்கும் அப்படின்னு உபதேசம் பண்றார். மேலும் இத பண்ணி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மனசு மொத்தம் நாராயணனுடைய அந்த கிருப்பைய நினைச்சு நினைச்சு நினைச்சு உருக தொடங்கி விடுத்தான். அது எல்லாருமே அசுரர்களுடைய குழந்தைகள் தான். ஆனா அசுரர்களுடைய குழந்தையில கூட அவ மனசுல கூட பகவத் பக்தியுடைய வித்தை பிரஹ்லாதன் போட்டார். அவளுக்கு அந்த அந்த அனுபவம் தாங்க முடியாம நாராயண நாராயண நாராயண நாராயணான நாராயணனுடைய வைபவத்தை அந்த குழந்தைகளும் சொல்ல தொடங்கி விட்டாலாம். அப்பேற்பட்ட அந்த வைப்ரேஷன் கொடுத்துட்டார் பிரஹ்லாத. அந்த அசுர குழந்தைகளும் எல்லாருமா நாராயண நாராயண சொல்றத குரு வந்து பாக்குறாரு. இந்த குரு சொல்லி கொடுக்கறதெல்லாம் அவ காதலையே போட்டுக்கலையாம். முதல்ல பிரஹ்லாதன் மட்டும்தான் போட்டுக்கலை. இப்ப இத்தனை குழந்தைகள் அத்தனை குழந்தைகளும் குரு சொல்ற இரண்யகசிபுவா யார் அவ அப்படிங்கிற மாதிரி கேக்குற நிலைமைக்கு அந்த குழந்தைகள் போயிட்டாலாம். காதலையே போட்டுக்கலை. இதெல்லாம் பார்த்து சுக்ராச்சாரருடைய புத்திரர்கள் பயந்து போயிட்டா. என்னடா இது, ஒரு குழந்தைய மாத்தலாம் சொல்லி கூட்டிட்டு வந்தோம், நாங்க வேற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கேட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்கோ, நான் குழந்தைய மாத்தி காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்தா இந்த பிரஹ்லாதன் என்ன பண்ணிருக்கான், அத்தனை குழந்தைகளும் மாத்தி விட்டுட்டாளே, இது என்ன ஆயிட போறதோ, நம்ம தலைதானே உருளும் அப்படின்னு பயந்து போய் நேரா ராஜாட்ட போய் சொல்றா. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்றார் அப்படிங்கறத நாளைக்கு அனுபவிக்கலாம். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ. காயேன வாச்சா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோம்யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்த ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமின, ஜெய ராம ராம ராம ராம ராம.